రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మరుక్మ వ్యామోహత సదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితా యువతయః స్తనయా విభూతి సర్వం యుదే వనియమేన మదన్వయానాం ఆద్యస్య నర్కులపతేర్ బహుళాభిరామం శ్రీమత్తదంఘ్రియుగళం ప్రణమామి మూర్ధ్నా భూతం శరచ్చమహదాత్మయ భట్టరాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదంశీ షటకోపవాంగ్మయం సహస్ర శాఖోపనిషత్ సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం తిరువడి దినాడెండ్రుం తిన్కురుహూరెండ్రుం మరువినియ వన్పొరుణరెండ్రుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரையல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பண் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகழும் சோலை மதிழரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகளாயிரமும் இன்ற முதல் தாய் சடகோ பண் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யா முயர்நிலையும் தப்ப நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாடி நிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேஷ கிளத்த சடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிரசூரியுக்தசாரக்ரமாத் வ்யாகுர்வன்னிஷமாந்தரக்குணமுனிர்தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிகார்த்திகேசரி வேதாந்தாச்சாரியவர்ஜோ மே சந்நிபத்தாம் சதா ஹ்ருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் சதகோபசூக்தேஹ சகசிரசியகாஷியம் சகாரி நாமம் பிரபே இந்திரமானுடைய சம்பந்தப்பட்ட வஸ்துகள் இந்திரமானுடைய சம்பந்தப்படாத வஸ்துகள் இது எல்லாமே அவனுடைய நினைவை கொடுக்கின்றன. இந்திரமான் நினைவாகவே இருக்கிறவருக்கு அந்த வஸ்துக்கள் எல்லாம் கூட எம்பெருமானுடைய தொடர்பு ஏதோ ஒரு விதத்திலே நினைத்து பார்க்க முடியும். அந்த ரீதியிலே இங்கே நம்மாழ்வாருக்கு நாயிகா பாவத்திலே அந்த நாயிகையானவள் அந்த பிராட்டியானவர் அவர் பார்க்கின்ற வஸ்துக்களை எல்லாம் எம்பெருமானோடு தொடர்பு படுத்தி பார்த்து பார்த்து அதனாலேயே மோகித்து இருக்கிறாள் அப்படிங்கிறதை இந்த திருவாய் மொழியிலே மண்ணை இருந்து துழாவி வாமணன் மண் இது என்னும் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த திருவாய் மொழியிலே ஆழ்வார் சாதிக்கிறார். எம்பெருமானுடைய வியோகத்தில் இந்த மாதிரி தன்னுடைய வஸ்துக்களை கொண்டு பக்தர்களை கஷ்டப்படுத்துபவன் எம்பெருமான் என்கிற அவருடைய கல்யாண குணம் இதிலே தெரிகிறதாம். அதை அழகாக ஒவ்வொரு பாத்திரத்திலையுமே இரண்டோ மூன்றோ வஸ்துக்களை குறிப்பிட்டு ஆழ்வார் சொல்லக்கூடிய விதம் ரொம்ப அழகாக இருக்கும். நாம் இப்போ அஞ்சாவது பாட்டுல பார்க்கணும். முதல் நான்கு பாட்டிலே முக்கியமாக பூமியாத்தியேகி சாகராத்தியேகி ஜுவலன சசி முகைகி வஸ்துபிகி வர்ஷ பூர்வைகி. பூமியை பார்த்து வாமனன் மண் அப்படின்னு சொல்லி, கடலை பார்த்து அவன் இருக்கக்கூடிய திருப்பார்கடல் அப்படின்னு சொல்லியும், தீயை பார்த்து அந்த தீயை தழுவி கொண்டு கோவிந்தன் வந்தான் அரியும் செந்தீயை தழுவி அச்சுதன் என்னும் சொல்லிக் கொள்கிறார். நான்காவது பாசுரத்தில் ஒன்றிய திங்களை காட்டி ஒளிமணி வண்ணனே என்னும் என்பதாக, சந்திரனை காட்டி ஒளிமணி வண்ணன், பூர்ணச்சந்திரன், பூர்ணமான சந்திரன், ஒன்றிய திங்கள் அப்படின்னா பல எல்லா கடைகளாலும் ஒன்றி போன திங்கள் சந்திரன். ஒளிமணி வண்ணன் இவருக்கான இவன் பிரகாசிக்கக்கூடிய மணி போன்ற நிறமுடையவன் அப்படிங்கிறதாக சொல்லிட்டு இருக்காளாம். நின்ற குன்றத்தினை நோக்கி நெடுமாலே வா என்று கூவும் அப்படின்னு, அந்த பர்வதம் ஒன்று பெரிய மலை ஒன்று இருக்கு, அதை பார்த்து அந்த மலை போலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய நினைவு வருதான். இந்த லோகத்தை அளந்தருளுகைக்காக மண்ணும் விண்ணும் நிறைய மலர்ந்த எம்பெருமான் அப்படின்னு. குன்றம் உயரமா இருக்கா, எம்பெருமானும் திருத்திராவதாரத்தில் உயர இருந்தானா, அந்த நினைவு வருதான். அதனால நெடுமாலே வா என்று கூவும் அப்படிங்கிறார். நெடுமால் அப்படின்னா விபுலமூர்த்தியான சுவாமின்னே திரிவிக்கிரமனே அப்படின்னார். நெடுனா நீண்டு இருக்கிற, மான்னா எம்பெருமான். நீண்டு இருக்கிறவன் அப்படின்னா திரிவிக்ரமாவதாரத்தை சொன்னதாக அர்த்தமா, நீண்ட பெருமான் அவன்தான். அதனால அதனாலதான் பிள்ளை வந்து என்ன பண்ணார், இங்க திரிவிக்ரமாவதாரத்தை சொல்றதாக காமிச்சார். மண்ணும் இன்னும் நிறைய மலர்ந்த எம்பெருமான் அப்படின்னு இன்னொரு அர்த்தம் கூட சொல்லலாம் அப்படின்னு சாட்சாத் சுவாமி. நெடுமாலே, நெடுனா தீர்க்கமான, மால் அப்படின்னா ஸ்நேகம், தீர்க்கமான ஸ்நேகத்தை உடையவனே வா என்று கூவும் அப்படின்னார். பொதுவாக மால் அப்படின்னா ஸ்நேகம், மாலே மணிவண்ணா முதலான இடங்கள்ல மால் அப்படின்னா ஸ்நேகம் அப்படின்னு அர்த்தம் இருக்க முடியாது. நெடுமால் தீர்க்கமான ஸ்நேகத்தை உடையவன் அப்படிங்கிற அர்த்தம், அதுவும் இந்த இடத்துக்கு பொருந்துமா இருக்கு. இந்த திரிக்ரமாவதார பெருமான் அப்படின்னு சொன்னா அந்த அர்த்தமும் இந்த இடத்துக்கு பொருந்துமா. நெடுமாலே வா என்று கூவும், நன்று பெய்யும் மழை காணில் நாரணன் வந்தான் என்று ஆளும். நன்கு பெய்யக்கூடிய மழைனா மேகம்னு அர்த்தம் பண்றதா, ஏன்னா பெய்யும் மழைனா பெய்யக்கூடிய மேகம் தான் மழை பெய்யும். அதனால நன்றாக பூர்ணமா இருக்கக்கூடிய ஒரு மேகம், இளங்கொழினீர் பெரும்பவ்வம் மண்டியுட்ட பெருகையிட்ட கரிமுகுலை காணில் நாராயணன் வந்தான் என்று மயில்கள் நின்று ஆடுமா போலே ஆளும் அப்படின்னு இங்க பிள்ளான் சாதிக்கும் போது பூர்ணமான மேகம் அப்படின்னு சொல்லணும். பூர்ணமான மேகத்தை பார்க்கும்போது எம்பெருமானுடைய ஒரு திருமேனி ஞாபகம் வரும், ஆடி மழை கண்ணா என்பதா போல எம்பெருமானுடைய திருமேனி ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்ற. அப்ப வந்து அது பூர்ணமான மேகம் அப்படிங்கிறதுக்கு திருமங்கியாழ்வார் வந்து சாதித்த அந்த வரிகளை ஆழ்வார் இப்ப வந்து திருக்குறையை பிரான் பிள்ளான் அழகா சாதிக்கல. இளங்கொலி நீர் பெருபோகம் மண்டியொட்ட அப்படின்னு, பெருவையற்ற கருமுகில் அப்படின்னு, இப்போ பூர்ணமான அப்படின்னு அர்த்தம் மகாசமுத்திரம் இருக்கு, இலங்கு ஒலி நீர் நல்ல பிரகாசிக்கக்கூடிய கோஷத்தை உடைய சமுத்திரம், அது ஜலத்தோடு கூடியிருக்கிறது மகாசமுத்திரம். அந்த மகாசமுத்திரத்தை மண்டி உண்ட அப்படின்னு, அதை அப்படியே பூர்ணமாக மொத்தமாக எடுத்து பானம் பண்ணின பெருவயிற்ற மிகப்பெரிய திருவயிறு, அந்த வயிறை உடைய மேகம், மேகத்துல பெரிய திருவயிறு இருக்கு. அதுல இந்த சமுத்திரத்திலேருந்து ஜலத்தை எடுத்துட்டு அந்த மேகமானது எப்படி பூர்ணமாக இருக்குமோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய மேகம் அப்படின்னு சொல்ற இருக்கையில் சங்கிவை என்கிற பாசுரத்தில், இரு கையில் சங்கிவை நில்லா எல்லே பாவம் என்பதாக பாசுரம் ஆரம்பம். இளங்கொலி நீர் பெரும்பௌவம் மண்டியுண்டா பெருவயிற்ற கடுமுகிலே ஒப்பல் வண்ணம் பெருந்தவத்தர் அருந்தவத்து முனிவர் சூழா ஒரு கையில் சங்கு ஒரு கை மற்றாடியேந்தி உலகுண்ட பெருவாயர் இங்கே வந்து என் புதுகயற்கண் நீரரும் விக்குலவி தந்து புனரங்கம் ஊர் என்று போயினாரே என்பதாக திருநெடுந்தாண்டகத்திலே பார்க்கிறோம். இரு கையில் சங்கு இவை நில்லா எல்லே பாவம், ரெண்டு கையில வளையங்க கங்கி நாயிகா பாவத்தை பேசுற பெருமான் மேகம் போல இருக்கார் அப்படின்னு சொல்லும் போது சமுத்திரம் மொத்தத்தையும் உண்டு உண்டு உண்ட பெருவயிற்ற மேகம் போல பெருவயிற்ற கருமுகிலே ஒப்பார் அப்படின்னு அந்த மாதிரி அந்த வார்த்தையை எடுத்து பிள்ளை ஞாபகம் இருக்கிற இப்ப நன்று பெய்யும் மழைக்காலில் நாரணன் வந்தான் என்று ஆளு மாத்திரம் இல்ல அந்த மேகத்தை பார்த்தால் மயில் ஆடுமா போல இவள் தானும் ஆடுகிறாள் அந்த மேகத்தை பார் என்றின மையல்கள் செய்தால் என்னுடைய கோமலத்தையே என்னுடைய மிருதுவான பெண் அந்த மிருதுவான கோமல பெண்ணை கோமலவல்லி அப்படின்னு சொல்றவங்க இல்லையோ மிருதுவானவர் வள்ளினா கொடின்னு அர்த்தம். அப்ப சுகுமாரா ரொம்ப மிருதுவானவள் அவரை இப்படியெல்லாம் மயில்கள் செய்தான் இப்படியெல்லாம் பிச்சேரம் பண்ணினான் அப்படின்னா இவளை அறிய தொடங்கினது இப்போதா இருக்க இத்தனைக்கும் காலம் உண்டோ அப்படிங்கிறார். இத்தனை செய்யறதுக்கு அவனுக்கு என்ன காலம், இப்பதான் ஆரம்பிச்சாள் இப்பதான் எம்பெருமானை பத்தி தெரிஞ்சின்றாள் அதுக்குள்ள இத்தனை படாது பாடுத்துக்கான் என்றின மயில்கள் செய்தான் என்ன இப்படி பல மையல்கள் செய்தான் ஏதோ ஒன்னு ரெண்டு தான் சொல்லியிருக்கேன் நான் இத்தனை பண்ணிருக்கான் என்னுடைய கோமலத்தையே அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப மிருதுவானவள் இவள் இப்பதான் எம்பெருமானை பரிச்சயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காள் அதுக்குள்ள இத்தனை பண்ணி வச்சுட்டானே இத்தனை பிச்சேர பண்ணிட்டானே இதுக்கும் காலம் உண்டோ அப்படிங்கறதாக ஒரு தாற்பயம் இருக்கு அதையும் சாதிக்கிறார். ஆக மேகத்தை பார்த்தாலும் தீயை பார்த்தாலும் மலையை பார்த்தாலும் சந்திரனை பார்த்தாலும் காற்றை அனுபவித்தாலும் இப்படி எதை பார்த்தாலுமே எம்பெருமானுடைய ஒரு நினைவோடு கூட இவள் இருக்காள் அப்படின்னு சொல்லிக் கொண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே இன்னைக்கு ஐந்தாவது பாசுரம் பார்க்க போறோம். கோமளவான் கன்றை புல்கி கோவிந்தன் மெய்த்தனவென்னும் கோமிள நாகத்தின் பின்போய் அவன் கிடக்கை இதென்னும் ஆமள ஒன்று மறியேன் அறிவினையாட்டியேன் பெற்றா கோமளவல்லியை மாயோன் மால் செய்து செய்கின்ற கூத்தே. மாணிக்கம் போலே மிகவும் அழகான பெரியதான கன்றுக்குட்டிகளை போய் தழுவிக்கொண்டு இவை கோவிந்தன் மேய்த்த கன்றுக்குட்டிகள் என்று சொல்லுகிறாள். தானாக போய்கொண்டிருக்கிற சிறிய நாகத்தின் அதாவது சர்ப்பத்தின் பின் போய் இது அவனுடைய கிடக்கையான ஆதிசேஷன் என்று சொல்கிறார். எம்பெருமான் இந்த கோமள வள்ளியை இந்த சிறுமியை ஆச்சரியபூதனான எம்பெருமான் பிச்சேற்றி பண்ணுகிற கூத்துக்கள் இருக்கே அது எந்த அளவு ஆகும் என்பதை எந்த அளவு முடியும் என்பதை நான் அறிய மாட்டேன். இது என்னதாக முடியப் போகிறதோ தெரியவில்லை. நான் அறிவினை ஆட்டியனாக கர்மங்களை உடையவளாக நான் இருந்திருக்கேன். நான் பெற்ற கோமளவல்லியை மாயோர் மால் செய்து செய்கின்ற கூத்து என்னதாக முடியும் என்று தெரியவில்லையே என்பதாக தாயார் சொல்லுகிற பாசம். கோமளவான் கன்றை புல்கி கோவிந்தன் மைத்தன என்ன கோமள அப்படின்னா மிருதுவான அப்படின்னு அர்த்தம் போன பாசுரத்தில் பார்த்தோம் கோமளவல்லின்னு. இப்போ கன்றை பத்து கோமலன்னு சொல்றான் கோமல வான் கன்று வான் வான் பெரிய அர்த்தம் அதாவது பருத்து இருக்கிற அப்படின்னு அர்த்தம். கோமல அப்படின்னா மிருதுவான அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம் இங்கே மிருதுவான கன்றை புல்கினே இருந்தா கூட மாணிக்கம் போலே பிரகாசிக்கிற கன்றை புல்கி அப்படின்னு அர்த்தம் சாச்சுக்க சாட்சாத் சொன்ன மாணிக்கம் போலே அதி விலட்சணங்களான கோமளம் என்று மாணிக்கத்துக்கும் இளமை சின்ன கண்டுபுத்தி எளிமைக்கு வரல. அதனால மாணிக்கம் போலே பிரகாசிக்கிற அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கலாம்னு எடுத்திருக்கு. கருத்து இருக்கு, ஏன்னா கிருஷ்ணனாலே வளர்ந்தது மிருதுவா இருக்கு, மாணிக்கம் போலே பிரகாசமாக இருக்கு, அழகா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய கண்டுகளை தழுவி கொண்டு கோவிந்தன் மெய்த்தன அப்படின்னு சொல்றார். இப்ப கோவிந்தன் மெய்த்த கன்றுனா இப்படி இருக்கும், சாதாரண கண்ணுக்குட்டி மாதிரி இருக்காது, வள்ளல் பெரும்பசுக்கள் அப்படிங்கிறார் ஆண்டாள். வள்ளல் பெரும்பசுக்களா இருக்கான், பெரும்பசுக்கள் பெரிய பசு, அதுலயும் வள்ளல் பெரும்பசுக்கள். என்ன கேட்டா குடம் கொடுக்க கொடுக்க கொடுக்க மேல பால் கரைஞ்சே இருக்கான். நீ முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் அப்படின்னு சொல்றார்கள் இல்லையோ. ஆக என்ன காரணம் அப்படின்னா கண்ணனுடைய கானத்தினாலே வளர்ந்தது. எங்க புல்லு வல்லி சாப்பிட்டு வளர்ந்தா பரவாயில்ல, புல்லு கூட ஒழுங்கா சாப்பிடுறது கிடையாது. கிருஷ்ணனுடைய ஸ்பரிசத்தினாலும் கிருஷ்ணனுடைய கானத்தினாலும் கிருஷ்ணனுடைய கட்டாட்சத்தினாலும் வளர்ந்த பசுக்களான பார்த்தீங்கன்னா நல்லா பாழி போய் நிறைய அதுகளுக்கே ரொம்ப ஸ்நேகம், கிருஷ்ணன்கிட்டையும் ஸ்நேகம் எல்லார்கிட்டையும் ஸ்நேகம். வாத்சல்யம் கண்ணன் கிட்டேன்னு கத்துக்கிறது. அதெல்லாம் அப்படி ஆயுர்குலத்துல அப்படி இருக்கக்கூடிய பசுமாடுகள் போல இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி, அந்த மாதிரி ஒரு சின்ன கண்ணுக்குட்டி. இத பார்த்தோன்னே அதுதான் ஞாபகம் வருது இவளுக்கு. இந்த சாதாரண வீட்டுல இருக்கிற கண்ணுக்குட்டியை பார்த்தா அன்னைக்கு காட்டுல பிருந்தாவன காட்டிலே கண்ணன் மேய்த்த கண்ணுக்குட்டி ஞாபகம் வந்துச்சு. கோவிந்தன் மேய்த்தன் என்னும் கோவிந்தன் அவதாரம் பண்ணி பசுமாடுகளை மேய்ப்பவன் அப்படின்னு அர்த்தம். கோவிந்தன் பசுமாடுகளை மேய்ப்பவனா, கோஷாத்யக்ஷேபி கோவிந்தா அப்படின்னா கோஷத்துல மாடு கொட்டாக வச்சிருந்து மாடு மேய்க்கிறோன்றால் அவனுக்கு கோவிந்தன் பெயர் அப்படின்னா அந்த மாதிரி கண்ணன் அந்த திருநாமத்தை எடுத்துன்னு பகவானா நீங்க வந்து பசுமாடு மேய்த்த போது சிவலிங்கத்தையும் விட்டு வந்து மேய்த்த போது இருந்த கண்ணுக்குட்டி ஞாபகம் வந்து இந்த கண்ணுக்குட்டி கோவிந்தன் மேய்த்த கண்ணுக்குட்டி ஆச்சே அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கா. மாத்திரம் இல்ல கன்றை புல்கி அது இருக்க அலிங்கனம் பண்ணிட்டு கோவிந்தன் மேய்த்த கன்று அப்படின்னு சொல்றாளாம். கோமளவான் கன்றை புல்கி கோவிந்தன் மேய்த்த நயன்மான் காத்தது மாணிக்கம் போலே பளபளப்பாயும் மேன்மை புரிந்தும் பருத்தும் இருக்கும் பசும் கன்றுகளை கண்டவுடனே கோவிந்தன் மெய்த்தமையால் இந்த சிறப்பு என்று கொண்டாடி கழுத்தில் கட்டி அணைக்கிறாள். அவை துள்ளி போகான் என்றால் இவையும் கோவிந்தன் போலவே நடந்து கொள்கின்றன என்றார். அதுக்கு மேல அழகா சாதிக்கிறார் உத்தம சுவாமி சாதித்தார். கண்ணுக்குட்டியை கட்டின உடனே அது துள்ளி போகுமா, உடனே கரெக்டா கோவிந்தன் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கண்ணுக்குட்டிக்கிட்ட அப்படி ஒரு அனுபவம். போவில நாகத்தின் பின்போய் அவன் கிடக்கை ஈதென்னும் இது கூட பரவாயில்ல, கண்ணுக்குட்டியை பார்த்து கோவிந்தன் மேய்த்த கட்டின்றா. ஆனா போகக்கூடிய சர்ப்பம் மனுஷனை பார்த்தா பயந்து ஓடும். சர்ப்பம் நமக்கு சர்ப்பத்தை பார்த்தா பயம், சர்ப்பத்துக்கு நம்மளை பார்த்தா பயம், அடிக்காம விட மாட்டோம். ஆனா மனுஷனை பார்த்தா அதிவேகமா போகும். அந்த நாகத்தின் பின்னாடி போய் எம்பெருமான் இருக்கக்கூடிய கிடக்கையான திரு அனந்தாழ்வான்வன் அப்படின்னு சொல்றாளாம். கோமிழ நாகத்தின் பின் போய் அத்தை புல்கி இவ்விளமையும் மார்க்கமும் அழகும் எம்பெருமானோடு கலந்த திரு அனந்தாழ்வானுக்கு அல்லது கூடாது, அதனால் அவன் கிடக்கை ஈதென்னும். கோமிழ நாகத்தின் பின் போய் இது எம்பெருமானுடைய கிடக்கை திருவனந்தாழ்வான்னு சொன்னா மாத்திரம் இல்ல, எப்படிலாம் ஒரு விஷயம் சாதிக்கிறார். கோவில நாகத்தின் பின் போய் புல்கி அப்படிங்கிறார், புல்கின்னு முன்னாடி இருந்து இங்கேயும் சேர்த்துக்கிறார். புல்கி அதை கட்டிண்டு அவன் கிடக்கைனா, நாகத்தை கட்டிண்டு எம்பெருமானுடைய கிடக்கைன்னு சொன்னா அவன் நாகம் ஏதாவது பண்ணாதோ அப்படின்னா முன்ன கூட தான் அக்னியை கட்டிண்டார் அணைச்சிருந்தார் அப்படின்னு வந்தது. அக்னி ஒண்ணும் பண்ணலன்னு வந்தது இல்லையோ, அந்த மாதிரி ரீதியில இதுவும் ஒண்ணும் பண்ணல. அப்போ எப்படின்னா ஏன் வந்து பிள்ளான் வந்து அந்த புல்கி அப்படிங்கறதுக்கு சேர்த்துக்கிற அப்படின்னா போம் இள நாகத்தின் பின் போய் அப்படின்னு சொல்லியோ. இள நாகம் மிருதுவான நாகம் அதெல்லாம் தெரியணும்னா அது ஆலிங்கனம் பண்ணாதான் தெரியும். சர்ப்பம் மிருதுவா இருக்கும், தொட்டு பார்த்தா தான் தெரியும் சர்ப்பம் மிருதுவா இருக்கும். நாம சொல்றோம் எப்படி தெரியும் அப்படின்னா, தொட்டு பார்த்தியா கேட்டா என்ன சொல்லுவோம், நமக்கு சொல்ல தெரியாது. அதான் சாதிக்கிற புல்கினால் அல்லது மார்க்கம் அறிய கூடாமையாலே புல்கையும் இங்கே அபிப்ரேதம் என்று கருத்து அப்படின்னு. தொட்டு பார்த்தாதானே கட்டி பார்த்தாதானே தெரியும் அது எவ்வளவு மிருதுவா இருக்கும் அப்படின்னு. இல்ல இல்ல நாகம் பாலநாகம் சொல்லிருக்காரு, அது எப்படிங்கிறது தொட்டு பார்த்தாதான் தெரியும். ஓமில நாகத்தின் பின் போய் அவன் கிடக்கை இதென்னும் அவனுடைய படுக்கை அப்படிங்கிறது அதை பார்த்து சொல்றான். இங்கேயும் எம்பெருமானுடைய ஞாபகம் வந்திருக்கு அப்படிங்கிறது. ஆமள பசு ஆமள ஒன்று அறியேன் அறிவினை ஆட்டியேன் பெற்ற கோமள வள்ளியை அறிவினை ஆட்டியேன். ஆஹா பாப்பம் பண்ண நான் பெற்ற கோமள வள்ளி இருக்காளே, மிருதுவான கொடி போன்றவள் இவள், கோமளம் மிருதுவான வள்ளி கொடி போன்றவள் இவளை. மாயோன் மால் செய்து செய்கின்ற கூத்தே, மாயோன் ஆச்சரியமானவன், ஆச்சரியமான திவ்ய தேசங்களே உடைய எம்பெருமான் கண்ணன் இவளை செய்து செய்கின்ற கூத்தே. மால் செய்து, மால் செய்தல மயக்க செய்து, அதாவது பிச்சேற்றி பண்ணுகிறா, கூத்துகள் இருக்கே ஆட்டங்கள்லாம் இருக்கே, இது என்ன ஆமளவு ஒன்று மறியே, இது ஆம் அளவு எந்த அளவு ஆகும் அப்படின்னு தெரியல, இது எங்க போய் முடிய போறதோ எனக்கு தெரியல. அதான் சொல்ற பரியோசிக்க புகிற பகிகளை ஒன்றும் நாடறியேன், எதாய் முடிகிறதோ என்னவா முடிய போறதோ இது. பிள்ளான் சகிக்கிற கோமள வெள்ளியை மாயோன் மால் செய்து செய்கின்ற கூத்தும் என்னாய் விளையும் என்று அறிகின்றேன் அறிகிறேன் என்கிறாள். என்று போய் முடிவு போகணும் தெரியலையே, ஏன்னா பாம்பு போய் கட்டிண்டா அக்னி போய் கட்டிண்டா அப்படிலாம் இருக்கேன், இது என்ன ஆகணும் தெரியலையே அப்படின்னு. ஆமள ஒன்று அறியேன் அறிவினை ஆட்டி ஏன் பெற்றார் கோமள வள்ளியை மாயோன் மால் செய்து செய்கின்ற கூத்தே. இங்க கண்ணனை சொல்லும் போது மாயோன் அப்படின்னு சொல்றார், ஆச்சரியமானவன் அப்படின்னு அர்த்தம். ஆயர் பாடியிலே அன்னைக்கு ஒவ்வொரு கிரகத்திலையும் ஒவ்வொரு வீட்டிலையும் போய் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணுடைய ஒவ்வொரு பெண்களையும் இதே மாதிரி மாயங்களை எல்லாம் காட்டி அவர்களை தன் வசத்திலே வரவழைத்துக் கொண்டவன் என்பிருவான். பேசவும் தெரியாத பெண்மையின் பேதையின் பேதை இவள் கூசமின்றி நின்றார்கள் தம்மெதிர் கோல் கடிந்தான் மூழையாய் பேசவாய் என்னும் கேடிலி என்னும் கிஞ்சுகவாய் மொழியாள் வாசவார் குழையில் மங்கமே இவள் மாலுறுகின்றாளே, இவள் மாலுறுகின்றாளே அப்படின்னு ஒரு பத்து பாட்டு பெரியார்வார் சாதித்த. ஒண்ணுமே தெரியாது இப்பட்டுக்கு பாவம், பேதையேன் பேதை இவள் ஒண்ணும் தெரியாது. ஆனால் இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, கேசவா என்னும் கேடிலி என்னும் எப்போதுமே கண்ணனுடைய பெயரையே சொல்லிக் கொண்டிருக்காள். வட்டவார் குழல் மங்கநீர் இவள் மாடுருகின்றாளே அப்படின்னு, இவள் இவளை இந்த மாதிரி படாதபாடு படுத்துகிறானே எம்பெருமான், மாலில் மணிவண்ணன் மேல் இவள் மாலுறுகின்றானே என்றதாக ஒரு பத்து பாசனம் சாதித்தார். அவர்களாலேயே அடக்க முடியவில்லை இந்த பெண்ணை பற்றி தாய் தந்தையினாலேயே, அதனால்தான் அவர்கள்லாம் அப்படி பேசுறார். யசோதை பிராட்டிக்கிட்ட போய் அவர்கள்லாம் போய் முறையிட்டார், உன்னுடைய கண்ணனை நீ கொஞ்சம் சொல்லிவை, அவன் இந்த ஆத்துக்கு வந்து அவன் படுத்துற பாடு இருக்கேன், இது கொஞ்ச நஞ்சம் இல்லை, என் பெண்ணுகளை எல்லாம் அவன் ஏதோ சில பல காரியங்கள் எல்லாம் செய்து அவர்களை தன் பக்கத்திலே அழைத்துக் கொள்கிறான், அவர்கள் மனசை நோக்கடிக்கிறான், என்னென்னமோ பண்றானே அப்படின்னா, அப்போ யசோதை பிராட்டி சொன்னார், நான் வந்து என் குழந்தையை நான் கட்டுப்படுத்தி அடக்கி வைக்கிறதுன்னு இருக்கட்டும், உங்கள் பெண்களை நீங்கள் வந்து அடக்கி வைக்கலாம் இல்லையா, உங்க பொண்ணு தானே, அவ சொன்ன ஏன் உன் பையனை தான் நீ அடக்கி வச்சுக்கலாமே அப்படின்னா, இது என் பையன் தான் வாஸ்தவம் தான், ஆனால் என்னுடைய பால் மாத்திரம் சாப்பிட்டு வந்தா பரவாயில்ல, தாய்ப்பால் மாத்திரம் சாப்பிட்டு வந்தா பரவாயில்ல, இது பேய்ப்பாலும் சாப்பிட்டுருக்கு ஒரு அவுன்சு, அப்ப என்னாலே அடக்க முடியாதபடி இருக்கு, அதனால நீங்கள் தான் சொல்லி அவரை அடைக்க வேண்டும் அப்படின்னா, எங்களுக்கு இனி ஒன்றும் கருவம் இல்லை, நாங்கள் செய்வதற்கு இனிமேல் எதுவுமே கிடையாது, ஏன்னா கண்ணன் ஒரு நிமிஷம் வந்து நின்றா போறும், மொத்தத்தையும் மறந்து கண்ணை மூடிக்கொண்டு கண்ணனையே மனசுல நினைச்சு தன் உள்ளத்தை விட்டு இவர்கள் இருக்கக்கூடிய நிலையை பார்த்தா எங்களுக்கே பரிதாபமாக இருக்கு, அதனால் நாங்களும் ஒண்ணு செய்ய முடியாம இருக்கோமே அப்படின்னு அவ சொல்ற. அந்த மாதிரி ரீதியில கண்ணன் மால் செய்து செய்கின்ற கூத்து அப்படிங்கிறது நிறைய இருக்கு, அதுல இந்த மாதிரி ஒரு பெண்ணை படாதபாடு படுத்திருக்கான், கண்டுகுட்டியை கட்டிட்டு கண்ணன் மேத்த கண்டுகுட்டி அப்படின்னு சொல்றாளாம். அடுத்த பாசுரம், கூத்தர் குடவெடுத்தாடில் கோவிந்தனாம் என ஓடும், வாய்த்த குழலோ செய் கேட்கில் மாயவன் என்று மையாக்கும், ஆட்சியர் வெண்ணைகள் காணில் அவனுண்ட வெண்ணை இதென்னும், பேச்சு முலை சுவைத்தார்க்கு என் பெண் கொடி ஏறிய பித்தே. கூத்தாடுபவர்கள் எல்லாம் குடங்களை மேலே எடுத்துக்கொண்டு அவர்கள் கூத்தாடினால் கோவிந்தன் தான் கூத்தாடுகிறான், இவன் கோவிந்தன் தான் சந்தேகம் இல்லை என்று அவனை காண்பதற்காக ஓடுகிறான். கிருஷ்ணன் இல்லை என்று தெரிந்தவுடனேயே மோகித்து நிற்கிறார். ஆச்சியர்களுடைய அது மட்டும் இல்ல, வாய்த்த குரல் ஓசை கேட்கில் அல்ல, புல்லாங்குழல் ஓசை கேட்டால் மாயவனுடைய ஓசை, அவனுடைய வேணு கானம் என்று நினைத்து ஓடுகிறாள். ஆட்சியர்களுடைய வெண்ணை எல்லாம் பார்த்தால் அவன் உண்ட வெண்ணை இது என்பதாக சொல்லுகிறாள். அன்றொரு நாள் பேச்சியான பூதலையினுடைய முலை சுவைத்த கண்ணனுக்கு என் பெண் கொடியானவள் நிறைய பித்துகளை அடைந்திருக்கிறாள், கிருஷ்ணனுக்காக வந்த பித்துக்கள் இவையெல்லாம் என்பதாக அர்த்தம். கூத்தர் குடம் எடுத்தாடில் கோவிந்தனாம் என ஓடும், கூத்தாடுபவர்கள் பல பேர் இருக்கா, அவர்கள்லாம் குடங்களை எடுத்து கூத்தாடுவார், குடங்கள் எடுத்துல என் கோவே அப்படிங்கிற கண்ணனை கூத்தாடுவாங்க வழக்கம். அப்ப கண்ணன் இப்ப இருக்கான், இப்ப இல்லையே, இப்ப எங்க இல்லையே, கூத்தர்கள் யாராவது குடங்களை எடுத்து கூத்தாடின் இருந்தா உடனே கண்ணன் தான் கூத்தாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடுறான். கோவிந்தனாம் என்ன, கோவிந்தனாம் இது கோவிந்தன் தான் அப்படின்னு போறாளாம். அப்படின்னா என்ன தாற்பயம்னா பிள்ளான்னு சொல்ற, கோவிந்தன் அல்லன் கான் என்றாலும் ஆம் கான் என்னாவோ உடனே எல்லாம் இவன் ஓடுறத பார்த்து எல்லாரும் சொல்றாளா, கூத்தர்கள் பார்த்து கோவிந்தன் கோவிந்தன் ஓடுறாரோ, நீ பக்கத்துல கொள்ள சொல்ல கோவிந்தன் இல்ல கோவிந்தன் இல்ல அப்படிங்கிறாளா, இல்ல இல்ல கோவிந்தன் தான் சொல்லிட்டு போறாளா, வேற யாராவது சொன்னா கூட அது மனசுல ஏறல, கோவிந்தன் தான் இது அப்படின்னு சொல்லி போறாளா. வாய்த்த குழலோ செய் கேட்கில் மாயவன் என்று மையாக்கும், அழகான குழல் ஓசை, வாய்த்த குழல் ஓசை. அப்போ திருக்குறள் புல்லாங்குழல் இருக்கு இல்லையா, புல்லாங்குழல் ஓசையை கேட்டாலே வாய்த்த குழல் ஓசை, அது ஏதோ கேட்க நேர்ந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு காரணமா இருந்தா குழல் ஓசையை கேட்டுது, உடனே மாயவன் மாயவன் போறான், மாயவன் என்று அழகிய குழலோசை கேட்டு இவளை பெற ஒண்ணாது என்று கேளாது துருபடி காய்ச்சி செல்லா நிற்க செய்தேன், எங்கேனும் ஓரிடத்தில் விண்ணையும் லப்தமானவாறே அடியேன் மாயவன் என்று ஓடும் அழகா சரிக்கிற வாய்த்த அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். குழலோசையை இவ காதல விழவிடக்கூடாதுங்கிறதுக்காக படாபாடு பண்றான், இத்தனை இத்தனை பண்றவள் புல்லாங்குழல் ஓசையை கேட்டா ஓடியே போயிடுவார், அன்னைக்கு ஒரு நாள் வேணுகானம் பண்ணிதானே கோபிகளை எல்லாம் தன் பக்கம் இழுத்தான், தாசக்கிரீடைக்கு முன்னாடி யமுனானதி கரையில் உட்காந்து புல்லாங்குழல் வாசிச்சான், மொத்த பேர் அங்க போய் நிக்கிறான், ஒருத்தி பாக்கி இல்லாமல் ஆவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கமீர இது ஒரு அற்புதம் கேளீர் அப்படிங்கிற பெரியாழ்வார். இது கோவிந்தன் புல்லாங்குழல் குரல் ஒளி கேட்ட உடனேயே மொத்த பேரும் தன் வசம் இழந்து தன் நிலை மறந்து மொத்த பேரும் அங்க போய் நின்றான். அப்ப மறுபடியும் குரல் ஓசையை கேட்டா இவரும் அதே மாதிரி ஆயிடுவாங்கிறதால குரல் ஓசை இவ காதலையும் விழக்கூடாதுங்கிறதுக்காக பொத்தி பொத்தி பார்த்து வளர்க்கிறார். ஆனால் திடீர்னு எங்கேயோ கேட்டுடுத்து அவ்வளவுதான். குரல் ஓசை கேட்ட உடனே இவ நிலை மாறிட்டான். இவன் முகத்தை பார்த்த உடனே அவளுக்கு புரிஞ்சிருத்து கோவிந்தன் இல்லைனா இல்ல இல்ல கோவிந்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறான். மாயவன் அப்படிங்கிற வாய்த்த குழலோ செய் கேட்டில் மாயவன் என்றும் ஐயாக்கும் மாயவன் என்னும் அப்படின்னு மாயவன் கோபிகளுடைய பிரணய ரோஷம் மாறும்படி வினயோக்திகளை வேணுவினே வாதிப்பிக்கும் ஆச்சரிய பூதன் அப்படிங்கிறார். ஓடும்னு வச்சுக்கணும், மாயவன் என்று ஓடும் அப்புறம் ஐயாக்கும் மாயவன் என்று ஓடுகிறார். என்ன ஆச்சரியம் அப்படின்னு கேட்டா இந்த ஒரு புன்னாங்குழல் நாதத்தை வச்சுட்டு எத்தனை கோபிகளை தன் வசப்படுத்தியிருக்கான். ஊதும் அத்தீங்குழற்கே உய்யேன் நான் அப்படிங்கிற நம்மாடுவாரே, இந்த புல்லாங்குழல் ஒன்னே எனக்கு போதும் வேற எதுவும் வேண்டாம். அது மொழி இடையிடை தந்தை கோல பேதுரு கண்கள் கொண்டு இல்ல தீதுரு மொழிகள் கொண்டு ஒன்று பேசி மொழிகள்னாலே பேசணும் கண்ணினாலே நோக்கணும். ஆனா இவன் கண்கள் கொண்டு ஒன்று பேசி கண்கள்னாலே பேசுறானா அவன் மொழிகள்னாலே பார்க்கிறானா. புல்லாங்குழல் நாதத்திலே இவன் ஒரு ஒரு பெண்ணை பார்க்கும் போதும் அந்த பெண்ணுடைய பெயரையும் வச்சு சேர்த்து பாடுறான். அது அவளுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. கோபியுடைய பிரணய ரோஷம் மாறும்படி கோவிந்தன் வரலையே வரலையே அப்படின்னு மாலை வேஷத்திலே கோவிந்தனை காணோமே காணோமே அப்படின்னு அவர்கள்லாம் கோபப்பட்டு நிற்கும் போது அவருடைய கோபத்தை தீர்க்கும்படியான வார்த்தைகள் அந்த புல்லாங்குழலாயே பேசுவான். தூதுசல் கண்கள் கொண்டு ஒன்று பேசி தூமொழி இசைகள் கொண்டு ஒன்று நோக்கி அப்படிங்கிற ஆழ்வார். தூதுசல் கண்கள் கொண்டு ஒன்று பேசி கண்கள்னாலே பேசுறான், கண்களையே தூது விட்டு ஒரு தூதனை தூது அனுப்பிச்சு அந்த தூதன் என்னென்ன பேசுவானோ அது மொத்தத்தையும் ஒரு கண்ணாலேயே பேசுறான். மாதிரி தூமொழி இசைகள் கொண்டு புல்லாங்குழலாலேயே பார்க்கிறான். ஒரு ஒரு பெண்ணானவள் தான் அழகாக அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு கண்ணனை பார்க்கணும்னு வந்து நின்றான்னா இவன் புல்லாங்குழலாலேயே உன்னுடைய கோலம் ரொம்ப அழகாக இருக்குன்னு புல்லாங்குழலையே சொல்றான். அவருடைய கோபம் எல்லாம் மாறும்படி அவர்களை பாராட்டும்படி அவர்களுடைய நாமத்தை வைத்து பல அவர்களுக்கு தன் அபிப்பிராயத்தை எல்லாம் தெரிவிக்கிறது மொத்தம் கண்ணாலே என்னென்ன பேசணுமோ வாயினாலே என்னென்ன பேசணுமோ மொத்தம் புல்லாங்குழல் நாதத்தில் இருக்கு. அப்படிப்பட்ட மாயவன், அப்படிப்பட்ட ஆச்சரிய பூதன் அப்படின்னு வாய்த்த குழலோ செய் கேட்டில் மாயவன் என்றும் ஐயாக்கும் மாயவன் என்று ஓடு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஐயாக்கும் அப்படின்னார். கிருஷ்ண நன்றிக்கே ஒளிந்தவாறு மோகிக்கும் மோகித்து போவான்னு அர்த்தம். கிருஷ்ணன் அப்படின்னு நினைச்சுன்னு ஓடுறான். போய் கிருஷ்ணன் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உடனே இங்க போய் நிற்கிறார். வாய்த்த குழலோ செய் கேட்கள் மாயவன் என்று மையாக்கும் ஆய்ச்சியர் வெண்ணெய்கள் தானில் மையாக்கும்னா மோகிக்கும் ஆய்ச்சியர் வெண்ணெய்கள் தானில் அவனுண்ட வெண்ணெய் ஈதன்னும் ஆச்சியருடைய வெண்ணெய்கள் நிறைய பசுமாட்டு வெண்ணெய் எருமாட்டு வெண்ணெய்ன்னு என்னென்ன வெண்ணையோ நிறைய இருக்கு எல்லாம் அவன் அந்த கோவிந்தன் உண்ட வெண்ணெய் கோவிந்தன் கழுவு கொண்டு உண்ணப்பட்ட வெண்ணெய் மிச்சம் இது அப்படின்னார். ஒரு வெண்ணெய்க்காக படாபாடு விட்டுருக்கான் பகவான். ஏதோ ஒரு நாள் போனான் வெண்ணெய் காத்தான் வந்தான் அப்படின்னு கதை இல்லையே. இவன் வெண்ணெய் காத்த கதை அப்படின்னு எத்தனையோ இருக்கு இல்லையா. அப்போ அது எல்லாத்தையும் நினைக்கிறாரு. அவனுண்ட வெண்ணெய் ஈதென்னும் அப்படின்னா வெண்ணெய் மேலே அவனுக்கு அத்தனை இஷ்டம், அவன் இத பிரியனாக இருக்கான். ஏதோ எங்கேயோ கிடைக்காத இந்த ஊர்ல அந்த ஊர்ல கிடைக்காதது எங்கேயாவது வெளியூர்ல கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப ஆசையோடு கூட அணிவுக அதே பட்டிருக்கு. அந்த மாதிரி சீவை குண்டத்திலேயோ திருப்பார்கடல்லையோ எங்கேயுமே கிடைக்காத ஒரு வஸ்து இங்கே ஆட்சியார் குளத்துல கிடைக்கிறது அப்படின்னு நினைச்சுட்டு ரொம்ப ஆசையோடு கூட ஒவ்வொரு கிரகத்திலையும் போய் நவநீதத்தை சௌரியம் பண்றான், எடுத்துக்கிறான். கொடுத்து வாங்குறதெல்லாம் இஷ்டம் இல்லை. பிடிச்ச வஸ்து இருக்கையோ அதை தாமளே எடுத்துக்கான், தாமளே எடுத்து நாமளே சாப்பிடணும். அவனுடைய வஸ்து எல்லாமே வெண்ணையே அவன் தானே, வெண்ணையே அவனுடைய வெண்ணெய் தானே, அவன் தானே ஏற்பாடு பண்ணியிருக்கான் அப்படின்னு. அப்போ அந்த மாதிரியாக வெண்ணெய் எல்லா இடத்துலயும் கண்ணு எடுத்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்திலையும், அதாவது நித்தியமே எல்லா கிரகத்திலையும் போயிருக்காங்க. இதே மாதிரி எத்தனை வருஷம் போயிருந்தாலும் அத்தனை கதைகள் உண்டு, ஒவ்வொரு கிரகத்திலையும் ஒவ்வொரு கதைகள் உண்டு. இவன் வெண்ணெய் தேடின கதை அப்படின்னு ஏதோ கொஞ்சம் தான் வந்திருக்கு வெளியில, கிருஷ்ணன் வெண்ணெய் தேடின கதை நிறைய சொல்றான், ஆனா அதெல்லாம் அவனுடைய லீலையில ஏதோ கொஞ்சம் தான் இருக்கு. அத்தனை வெண்ணெய் சாப்பிட்டுருக்கான், வெண்ணெய்கள் போட்ட ஆட்சியர் வெண்ணெய்கள் காணில் அவன் உண்ட வெண்ணெய் ஈதன் பேச்சு முலை சுவைத்தார்க்கு என் பெண் கொடி ஏறி அப்பித்தேன். பேச்சு முலை சுவைத்தார், பேச்சுங்கிறது என்னன்னா உயிரை மாய்க்கணும், கண்ணனுடைய உயிரை மாய்க்கணும். மாய்த்தல் எண்ணி வாய்முலை தந்த பேச்சியை மாத்த இச்செயல் கிடீர் இவளை இப்பாடுபடுத்துகிறது என்கிறான். கண்ணனை மாய்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பேய் வேஷம் போட்டுட்டு கடைசியில தான் மாய்ந்து போன ஒரு பேச்சி இருக்காளே, ஆய்ச்சி வேஷம் போட்டுன்னு வந்த பேச்சி கூட்டணி, அவளை மாய்த்த எம்பெருமானுடைய இந்த செயல் இருக்கு இல்லையா, கூத்தனா சம்ஹாரம் பண்ண, இது ஒண்ணுக்கே அவள் தோத்து போயிட்டாள், இது ஒண்ணுக்கே அவள் மொத்தத்தையும் இழந்துட்டாள். பேச்சு முலை சுவை சார்த்து என் பெண் கொடி ஏறிய பித்தேன், தசை போலே சுகுமாரியான என்னுடைய பெண்ணு உன் மஸ்தகமான அடைந்த பிச்சுக்கள் இவையெல்லாம் கிருஷ்ணனுக்காக வந்த உன்மாத பிரகாரங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த செயல் தான் இவளை இப்பாடுபடுத்தியது அப்படின்னா அடுத்த பாக்கணும். ஏரிய பித்துனோடு எல்லா உலகும் கண்ணன் படைப்பெண்ணும் நீலி செவ்வே இடக்காலில் நெடுமால் அடியார் என்றோடும் நாறு துடாய் மலர் காணில் நாரணன் கண்ணி ஈதனும் தேரியும் தேராரும் மாயோன் திறத்தனே இத்திருவே. ரொம்ப அதிகமான பித்து ஏறி போய் கடைசியில் இந்த பொருள் அந்த பொருள் என்று இல்லாமல் எல்லா உறவுமே கண்ணன் படைப்புதான், கண்ணனுடைய சிருஷ்டிதான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நெற்றியிலே நீர் இட்டுக் கொண்டிருந்தார்கள் கூட அதை கீழிருந்து ஆரம்பித்து மேல்முகமாக திருமணி இடுவது போலே விஷ்ணு பக்தன் என்கிற முறையிலே இட்டுக் கொண்டிருந்தால் அது யாரா இருந்தாலும் சரி அப்படி ஒருவர் இடுவாரானால் இதோ இருக்காரே பரம வைஷ்ணவர் எம்பெருமானுடைய பக்தர் என்று சொல்லி அவர் பின்னாடியே போகிறார். நல்ல மனத்தோடு கூடிய துளசியை காணில் நாராயணனுடைய துளசி இது என்று சொல்கிறார். இப்படி தேறி நின்றியும் தேராது நின்றியும் இவள் எம்பெருமான் பத்தி அவன் விஷயத்திலேயே நிற்கிறார். அதாவது நன்கு தெளிந்த நிலையிலும் தெளியாமல் கலங்கின நிலையிலும் ஆச்சரியபூதனான எம்பெருமான் விஷயத்திலேயே அவனையே மனதில் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு அர்த்தம். ஏறிய பித்தினோடு எல்லா உலகும் கண்ணன் படைப்பு என்னும், எத்தனை ஏறும் பித்தேறினாலும் எல்லா உலகும் கண்ணன் படைப்பு என்னும் இது ஒன்றுமே தப்பாமல் சொல்லும். எத்தனை எத்தனை பித்தேறினாலும் சரி இதை விட மாட்டேங்கிறார் அப்படின்னா பிரவிருத்தமான உன்மாதம் நிறைய எதுவானாலும் இதை விட்டு வேற ஏதாவது சொல்றாளா அப்படின்னா அது கிடையாது. எல்லா லோகமும் கண்ணன் படைச்சது தானே அப்படின்னு இதையே திருப்பி சொல்லிருக்கா. ஏரிய பித்து அப்படிங்கிற அதாவது ரொம்ப பெரிய விஷயம் எல்லா உலகமும் கண்ணன் படைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து நல்ல தெளிவான ஞானம் இருக்கிறவன் சொல்ற வார்த்தை. இது வேதமும் வேதத்தை கற்றுணர்ந்த மகரிஷிகளும் அந்த மகரிஷியுடைய அனுகிரகத்தாலே ஞானம் பெற்ற மகான்களும் இவர்கள்லாம் சொல்வார்கள், எல்லா உலகம் கண்ணன் படைத்து அப்படிங்கிற கிருஷ்ண ஏவகி லோகானாம் உற்பத்தி ரவி அப்படி கண்ணன் சொல்லி காமிச்சான். மைத்ரேயர் சொன்னார் ஸ்ரீ விஷ்ணுபுராணத்திலே, மைத்ரேயர் பராசரரிடம் கேட்டார் இந்த விஷயத்தை. அந்த மாதிரி பல பேர் பல மகிழ்ச்சியை பல ஆச்சாரியரிடம் கேட்டார்கள். இப்படி தெளிவாக சொல்ல வேண்டிய விஷயம் இது. பராசரர் சொன்னார் அப்படின்னா தத்துவ விஷயத்திலே தெளிவான ஞானம் உடையவர் சொன்னார். சுகாச்சாரியர் சொன்னார் அப்படின்னா தத்துவ விஷயத்திலே தெளிவான ஞானம் உடையவர் சொன்னார். இப்ப பைத்தியம் பிடிச்சிருக்கிற சொல்ற வார்த்தை என்னன்னா அதுவும் அதுதான். ஏறிய பித்தனோடு ரொம்ப அதிகமா பைத்தியம் பிடிச்சிடும் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் பேசுவோம். அறுவரையா பைத்தியம் பிடிச்சாதான் பேச மாட்டேன். ஏறிய பித்தனோடு எல்லா உலகும் கண்ணன் படைப்பு என்னும் அப்படின்னு எப்படிப்பட்ட பித்து இருந்தாலும் சரி, இந்த ஒரு தத்துவத்தை பேசுறதுல இவள் வந்து விட்டு போகலை, அதேதான் சொல்லிட்டு இருக்காள் அப்படின்னு இது ஒன்றுமே தப்பாமல் சொல்லும். நீரு செவ்வே இடக்காலில் நெடுமால் அடியார் என்றோடும் நீரு அப்படின்னா சாம்பல் பொடினு வச்சுக்கோ, திருநீருன்னு சொல்றாள் இல்லையா. அந்த சாம்பல் பொடிய ஒருத்தன் வந்து செவ்வே இட்டு இருந்தானாம். செவ்வேனா ஊர்து போன்றமாக திருமண நேர்ற மாதிரி பொதுவாக சாம்பல் பொடிக்கு பஸ்மன் பெயர். பஸ்மன் பெயர் குறுக்கு வாட்டில் இடுவா, சிவபக்தர்கள் எல்லாம் இடுவான். ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணா சாம்பலை கையில எடுத்துட்டு விஷ்ணு பக்தரான கிருஷ்ண பக்தன் போல மேல் நோக்கி இடுறான், திருமண இடுற மாதிரி இட்டு இருக்கான். அவனை வைஷ்ணவன் சொல்ல முடியாது, ஏதோ இட்டு இருக்கான். அவன் வைஷ்ணவன சாம்பலை உபயோகிக்க மாட்டான். ஆனா யாரோ ஒருத்தன் அப்படி இட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, அவனை பார்த்த உடனே நெடுமாலடியார் என்று ஓடும். ஐயோ கிருஷ்ண பக்தனாச்சே இவன் அப்படின்னு சொல்லி அவன் பின்னாடி போகிறாளாம். அதான் சாதிக்கிற திரவியம் ஏதேனும் ஆகிலும் ஊர்துவமாக இடத்தானு நெடுமால் அடியாறு என்றோடும் அப்படின்னார். எதா இட்டு இருக்கான், திருமன் தான் இட்டு இருக்கானா வேற ஏதாவது இட்டு இருக்கானாங்கிறத பாக்கறது இல்லை. எதுவா இருந்தாலும் சரி, அது ஊர்துவம் மேல் நோக்கி இட்டு இருந்தா கிருஷ்ண பக்தன் கிருஷ்ண பக்தன் அப்படின்னு போறாளாம். அதாவது தெரியாத நிலையில அவள் பேசுகிறது. விடக்கூடிய வஸ்து திருமன் பொடியா இல்ல சந்தன பொடியா இல்ல சாந்து பொடியா இல்ல சாம்பல் பொடியா என்னன்னு பாக்குறது இல்ல. மேலே இருந்தா அவன் வைஷ்ணவன், மேல் நோக்கிட்டு இருந்தா வைஷ்ணவன், குறுக்க இருந்ததா அவன் வைஷ்ணவன் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இது ஆனா இத இப்படி பிள்ளை வேக்கணும் சாதிச்சிருக்க. ஆனா சாம்பல் இடுறான் ஏன் மேல் நோக்கி இடுறான் அப்படின்னா ஏதோ விடுவான், நாலு பேர் இட்டு இருக்கிறத பார்த்து நாமளும் அதே மாதிரி இடலாமே அப்படின்னு நினைச்சு அவனும் அதை இட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டானா ஒருவேளை பல விதத்துல, அதாவது திருமணம் இட்டும்போது மண்ணாலே இடுறது விசேஷம், சில சமயம் மண் கடை காட்டா கூட வேற ஏதாவது இடலாம் சொல்லிருக்கு. மண் இடாட்டானா சந்தனத்தினாலே இடலாம், சந்தனம் இல்லைன்னா பஞ்சகவியத்தினாலே இடலாம் அப்படின்லாம் சொல்லிருக்கு. ஸ்வேத மிருத்திகையா வாபி சியாமையா பீத்தையாப்பி வா. அப்புறம் ஊர்தகுன்றம் விஜயக்காரியம் வைஷ்ணவிஸ்து விசேஷத்தா சந்தனாகுருபிச்சைவ கர்த்தவியம் சத்திரியர் புத்தி வைசிய வில்வ மூலேன சூத்ரே பூத்தியா சயோத சதவையா அப்படின்னு. இது ஊர்து குன்றமானது எதாவது வேணா இடலாம் அப்படின்னு சொல்லிருக்கு. இதெல்லாம் அடுத்தடுத்த பட்சம். மண்ணால இடறது முக்கியம், வெள்ளை மண்ணா இருக்கணும், திருமண் அப்படின்னு பேர். அதனால்தான் வெள்ளை மண்ணால இடணும். இந்த இடறேன்னா அடுத்தடுத்த திரியம் சொல்லிட்டே வரா, இது இல்லட்டா சந்தனத்தால இடலாம் மஞ்சளா இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு வரும்போது சாம்பலும் கடைசியில சொல்லியிருக்கான். அதனால அப்படியும் இடத்துக்கு பிரசக்தி உண்டு. வேற ஒருத்தான் அப்படியே இட்டுறான்னு வச்சுக்கோங்க, சாம்பலை தான் இட்டிருக்கான் அப்படி. இந்த அளவு நீர் செவ்வே இடக்காது நெடுமாலடியார் என்று எந்த பொடியா இருந்தாலும் அப்படி இட்டு இருந்தாலும் நெடுமாலடியார் கிருஷ்ணனுடைய பக்தர், கிருஷ்ணனுடைய பக்தர் அப்படின்னு சொல்லி போறார். திரியம் ஏதேனும் ஆகிலும் ஊர்தமாக இடக்கானில் நெடுமாலடியார் என்றோடும் நாறு துழாய் மலர் காணில் நாரணன் கண்ணி ஈதன்னும். துழாய் மலர் திருத்துழாயை பார்த்தா எம்பெருமானுடைய கண்ணி மாலைன்னு அர்த்தம். இதுல என்னன்னா மற்றதாவது பரவாயில்ல, எம்பெருமானோட சம்பந்தம் இல்லாதது. இப்ப நீரு அப்படின்னா எம்பெருமானுடைய சம்பந்தம் இல்ல. திருச்சுழா எம்பெருமானுக்கே ஆனது. ததிய வஸ்து சாதுரிச்சத்தாலே ததியமல்லாதவற்றையும் ததியமாக கருதி பிதற்றுகிறவள் அவனுக்கு அசாதாரண சேகபூதமான திருத்துழாயை கண்டால் என்படும் அப்படின்னு பிள்ளைகள் எம்பெருமானோட சம்பந்தம் இல்லாத வஸ்தியே சம்பந்தப்படுத்தி பார்த்து பிச்சை இருக்கிறாள்னா எம்பெருமானுக்கு மட்டுமே சம்பந்தம் இருக்கிற திருத்துழாயை பார்த்தா என்ன ஆவாளோ இவள் அப்படின்னு நினைக்கிறாள். மாறு துழாய் மல்லருக்கானில் எம்பெருமானுக்கு மட்டும்தானே திருத்துழாய், நீருனா எம்பெருமான் உடையது இல்லையே, ஆனா திருத்துழாங்கிறது எம்பெருமானுக்கு மட்டுமே இருக்கு. அதனால அதையெல்லாம் பார்த்து போதிக்கிறவள் இதை பார்த்தா என்ன ஆவாளும். நாரணன் கண்ணீரென்னும் தேரியும் சேராதும் மாயோன் திறத்தனலே திருவே அல சொல்லியன். என்ன சொல்றது, தேரி நின்றாலும் சேராமல் நின்றாலும் எம்பெருமான் திறமன்றி வேற எதுவும் தெரியாது இவளுக்கு. இவள் யார்னா இத்திருவே அப்படிங்கிற இவ திரு, இவள் லட்சுமி பிராட்டி போன்றவர் இவள். அதனால ஐகாபாவத்திலே இருக்கக்கூடிய இந்த பெண் எம்பெருமானை தவிர வேற எதையும் நினைத்து பார்க்காத பெண் அப்படின்னா அப்ப லட்சுமி தானே சொல்லணும், பெரிய பிராட்டியா மாதிரி தானே சொல்லணும். அதனால அவளையே திரு அப்படிங்கிறார். தேரியும் தேராதும் மாயோன் திறத்தனலே, மாயோன்னு ஆச்சரியமானது, ஆச்சரிய பூதமான அவன் விஷயத்திலே இரான் என்றாள் அப்படிங்கிறார். இத்திரு இந்த ஸ்ரீயானவள் விஷ்ணு ஸ்ரீஹி என்னுமா போலே அவனுக்குமே சம்பத்தா இருக்கிற இந்த பிராட்டி என்றபடியே சாட்சி சொல்றார். இத்திரு திருனா ஐஸ்வர்யம் சம்பத்து செல்வம்னு அர்த்தம். என் பெண் இருக்காளே அவளே ஒரு பெரிய செல்வம். யாருக்கு அப்படின்னா விஷ்ணுவுக்கு, கண்ணனுக்கு. கண்ணனுக்கே செல்வமாக இருக்கக்கூடியவள், கண்ணனே கண்ணன் இவளை பார்த்து என்னுடைய பெரிய செல்வம் அப்படின்னு நினைக்கிறாரா பிராட்டி? அப்படிதானே பகவான் நினைக்கிறான். பிராட்டினுடைய பெரிய செல்வம்னா கண்ணன், இது பிராட்டி. அதாவது கண்ணனுடைய பெரிய செல்வம்னா பிராட்டி. அந்த மாதிரி இவளை பார்த்து கண்ணனானவன் தனக்கு பெரிய பாக்கியமாக கிடைத்த ஒரு செல்வமாக நினைக்கிறான். அப்படிப்பட்ட திரு அப்படின்னு அர்த்தம் சாதிக்கிறான். பொதுவாக லட்சுமி பிராட்டியினுடைய பாவத்தை உடையவள் செய்யாள் படி தரிப்பவன் சுவாமி தேசிகன் உம்மணி கோவையிலே அழகாக அருளி செய்கிறார். தேசிக நாயகி ஸ்ரீ தேசிகன் நாயிகா பாவத்தில் இருக்கிறவர். அப்ப உம்மணி கோவிலே பாட்டுகள் அருளி செய்கிறார். அப்ப செய்யாள் அப்படிங்கிற தன்னை அற்பிலமர்ந்த செய்யாள் படி காட்டிய பண்புடை என்புருவக் கொடிக்கு ஓர் விலங்கா மயல் பெற்றனமே. பற்பிலமர்ந்த செய்யாள் படி, தாமரைப்பூலே இருக்கக்கூடிய செய்யாள் சிவந்த லட்சுமி பிராட்டியினுடைய படி காட்டிய, லட்சுமி பிராட்டியினுடைய பிரகாரத்தை ஏற்கலாம். லட்சுமி பிராட்டி என்ன மாதிரி இருக்காரோ அதே மாதிரி இருக்க, அதே பாவத்தில் இருக்க. பண்புடை என் விற்புருவக் கொடிக்கு, வில்லை துளைத்த புருவத்தாள் அப்படிங்கிற மாதிரி வில்லையும் துளைத்த ஒரு புருவத்தோடு இருக்கக்கூடிய இவள். இந்த விற்புருவம் இருக்க இல்லையோ இதை காட்டிய எம்பெருமானை வசப்படுத்தக்கூடிய இவள் அப்படின்னு அருள் செய்கிறார் அங்க. அந்த மாதிரியாக உயர்ந்த நாயிகா பாவத்திலே அல்லது கண்ணனை நினைத்து பார்க்கும் நாயிகைகளே லட்சுமி பிராட்டி என்றே சொல்வது. அந்த ரீதியில இங்கே இவளையும் திரு அப்படிங்கிறதாக சொல்ற. தேரியும் தேராதும் மாயோன் திறத்தனலே இத்திருவே என்பதாக சாதிக்கிறார். இந்த பாசுரத்துல நீர் செவ்வே இடக்காண்டில் நெடுமால் அடியார் என்றோரும் அப்படிங்கிறதுல சுவாமி தேசியன் ஒரு ஆச்சரியமான வியாக்கியானம் சாதிக்க. பொதுவாக நீர் அப்படின்னா சாம்பல் பொடிக்கு பெயர், சாம்பல் பொடியே இட்டிருந்தா கூட நெடுமால் அடியார் என்று ஓடும் அப்படின்னு பிள்ளானுடைய வியாக்கியானம். அதாவது திருமணம் இட்டுக்கணும், அது பதில வேற ஏதோ இட்டு இருந்தா கூட அது ஊர்தமா இருக்குங்கிறத பார்த்து நெடுமாடியா நினைச்சுட்டாரு வியாக்கியானம் பண்ணிருக்க. தேரியும் தேராதும் இருக்கிறவள் தானே இவள். அதனால ஆனா சுவாமி தேசியன் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா நீரு அப்படின்னா பொடி அப்படின்னு அர்த்தம். சாம்பல் பொடின்னு அர்த்தம் இல்லை, எல்லா பொடிக்குமே நீரு அப்படின்னு பெயர். அதனால திருமண் பொடிக்கு கூட நீரு அப்படின்னு தான் பெயர். திருமண் திருமண் பொடினால்தான் எடுறோம், கல்லால் எடுறது இல்லையே. இப்ப நீருனா பொதுவாக பொடின்னு தான் அர்த்தம். அப்ப நீரு செவ்வே இடக்கானில் அப்படின்னா திருமணை உருதமாக இடக்கானில் நெடுமால் அடியார் என்று வரும் பக்தர்கள் பாகவதர்கள் வந்துட்டா அப்படின்னு சொல்லி அவர் போறான். அப்ப நிறு அத நீரு செவ்வே இடக்கானில் அப்படின்னா அப்ப அவர்கள் பாகவதர்கள் தானே, பாகவதர்களை பாகவதர்கள் தானே நினைக்கிறார். அதுல என்ன கேட்டா அதுல ஒண்ணும் இல்ல, தேரி இருக்காங்க, தேரியும் தேராதும் ரெண்டும் உண்டு இல்லையோ. அடுத்த அடுத்த வரையில நாறு குழாய் மகத்தானில் நாரணன் வந்தான் நின்றாலும் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த நீர் செவ்வே இடக்கானில் கிருஷ்ணனுடைய பக்தர்கள் வரத பார்த்தானா பாகவதர்கள் சொல்லி அவ பின்னாடியே ஓடின் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது. தேரி இருக்கக்கூடிய நிலையை கூட பின்னாடி ஓடின் இருக்கார். ஓடுறது என்ன கேட்டா கிருஷ்ண பக்தர்களுக்கு பதினாலே. அதனால சுவாமி தேசிகன் இந்த பிள்ளான் சாதிச்ச விஷயத்தை அப்படியே சாதிக்கிற சாதிர்ஷ்யமூல பிராந்தி பிரதிபாதன பரத்வாது அப்படிஞ்சல் பிள்ளான் சாதித்த விஷயத்தையும் சாதிச்சுட்டோம். அதுக்கப்புறம் தன்னுடைய பட்சத்தை சொல்ற நீருன்னா நாங்க சாம்பல் தானே அர்த்தம் கேட்டுக்கோம், பொதுவா புதின்னு அர்த்தம் உண்டா அப்படின்னா அதுக்கு ரெண்டு உதாரணம் சாதிச்ச. மணியின் அணி நிறமாயல் தமரடி நீரு கொண்டு அணிய முதலின் மற்றில்லை கண்டீர் இவ்வணங்குக்கே அப்படின்னு பாகவதர் வழிய திருப்பாதத்திலே பட்ட நீர் வைத்து இவள் உடம்பினையில பூசினால் இவளுடைய நோய் போகும் அப்படின்னு சொல்ற இடம் உண்டு. இங்கே வரப்போறது பின்னாடி வரப்போறது. இப்போ மணியின் அணி நிறமாயன் தமர் என்ன பாகவதர் அவருடைய அடி நீரு கொண்டு அவருடைய திருவடிப்பட்ட மண் அந்த மண்ணை இட்டு இவ உடம்பு இட்டானா வியாதி போகும் அப்படிங்கிறார். இந்த இடத்துல மண் மண் பொடிய சொல்லுச நீரு அப்படின்னு சொல்லியிருக்கார் பாததூதி பாகவத பாததூதி. அது மாதிரி வேற ஒரு இடத்துல நம்மாழ்வாரே சொல்லும்போது கரியமே நிமிகை வெளிய நீர் சிறிதே எதும் பெரிய போல தடங்கண்ணன் விண்ணோரு பெருமான் அப்படிங்கிறார். கண்ணனை பற்றி சொல்லும்போது கருப்பான ஒரு திருமே நீகை வெளுப்பான ஒரு நீர் இடுவான் அப்படிங்கிறார். கண்ணன் இட்டுக் கொள்வது நீர் அப்படின்னா என்னது, அது சாம்பல் இல்லையே, சாம்பல் நீர் இல்லையே. திருமணைத்தானே சொல்ற திருமண் தானே கண்ணன் வழியாக கரிய மீன் விசை வெளிய நீர் சிறிதே இடும் அப்படின்னு இங்க நீர் அப்படின்னு சொன்னது குடி. எம்பெருமான் திருக்கண்ணுக்கோ திருமேனிக்கோ இடும் அந்த இடத்துல ரெண்டு மூணு வியாக்கியானம் பண்ற ஒன்னும் கற்பூர பொடி அப்படின்னு வியாக்கியானம் கற்பூரா லேபின்னு சாதிக்க கற்பூர பொடின்னு கூட வியாக்கியானம் பண்றாங்க. இது ஆனா அது ஒரு பொடி, அதனால நீருனா பொடின்னு தான் இருக்கும். சாம்பல் பொடியும் பொடியான பொடியும் அதையும் நீரும் சொல்லலாம். அதனால அவற்றத்தில் சாம்பல மாத்திரம் நீரும் சொல்லி இருக்கா, ஆனா எல்லாமே அர்த்தம் உண்டு. அதனால நீர் செவ்வே இடக்காணி அப்படின்னா அது வந்து இங்கே திருமணைத்தான் குறிப்பிடுறது, ஒரு தோமாக இருக்கக்கூடிய திருமணைத்தான் குறிப்பிடுறது என்பதாக சுவாமி தேசிய நத்துவமாக வியாக்கியானம். ஸ்ரீ சச்சரித்திர ரக்ஷா அப்படிங்கிற கிரந்தத்தில் ஊர்தகுன்ற தாரண பிரகரணம் அப்படின்னு திருமணி இடக்கூடிய பிரகரணத்தை பற்றி சொல்லும்போது இந்த கேள்வி வரும். ஆழ்வார் நீர் சிந்திய இடக்காணின்னு சொல்லிருக்காரு, அதனால சாம்பல் எட்டா என்ன அப்படின்னு கேட்டபோது ரெண்டு சமாதானம் சொல்றாரு. அங்கே சாம்பல் இடத்தை பற்றி ஆழ்வார் சொல்லிருக்காருன்னு வச்சுப்போம், பிள்ளான் அதுதான் சாதிச்சிருக்காரு. ஆனா என்ன அர்த்தம் கேட்டா சாம்பல் இடக்கூடாது, ஆனா சாம்பலே இட்டிருந்தா கூட அது செவ்வே இடக்கானில் மேல் நோக்கி இட்டிருந்தானா அப்ப எம்பெருமான் அடைவார் அப்படின்னு நினைக்கிறாருன்னு அர்த்தம். இல்ல சுவாமி தேசிகனுடைய அர்த்தம் என்ன கேட்டா நீருனாலே பொடி அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் நீர் செவ்வே இடக்கானில் நெடுமான் அடியார் என்றும் அப்படிங்கிறது பொடியை தரிக்கிறவர் கூட இப்போ நீருனா சாம்பல் கூட சில சமயம் தரிக்க சொல்லியிருக்கு. அதாவது கோயில்கள்ல பாஞ்சராத்திர ஆகமத்திலையும் வைகாந்த ஆகமத்திலையும் ஹோமம் பண்ணி முடிச்சாச்சுன்னா அந்த ஹோமத்தினுடைய சாம்பல் இருக்கோ அதை எடுத்து இட்டுக்கணும் இருக்கும். அர்ச்சகர்கள்லாம் இட்டுப்பான், பெருமாளுக்கும் இடுவான், கும்பத்துக்கும் இடுவான். கும்பத்துக்கு வச்சுட்டும் பெருமாளுக்கும் வச்சுட்டும் அதை அவர்கள் வந்து தம்முடைய திருமேனியிலையும் தெரிப்பான். அப்ப இடும்போது அதை செவ்வே இடணும். செவ்வே அப்படின்னா அது திருமணம் இடற மாதிரி கீழே இருந்த அனுபவிச்சு மேல் நோக்கிடும் அப்படிதான் என்ற வழக்கம். அர்ச்சகர்கள் எல்லாம் குறுக்கு வாக்கில் இடமாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி நீர் செவ்வே இடக்கான அதையும் சொல்றதா வச்சுக்கலாம். ஆனா பாவம் தேசியன் ஒரு விஷயம் சாதிக்கிற அவ அந்த மாதிரி அந்த ஹோம சாம்பலை எடுத்து இடுறதுங்கிறது இருக்கையோ, அது அவர்களுக்கு மாத்திரம் அந்த சமயத்துல மட்டும்தான். அவர்களே கூட அந்த ஹோம சாம்பலை எல்லாம் ஆத்துக்கு கொண்டு போய் மறுநாள் அதை இடக்கூடாது. அந்த ஹோம சமயத்துல அதை இடணும் இருக்கு, அவ்வளவுதான். அதோட அது முடிஞ்சு போச்சு. மற்ற சமயத்துல அவர்களும் திருமண் தான் இடணும். ஏன்னு கேட்டா பாத்திராத்தலுக்கு திருமண் தானே சொல்லியிருக்கு, மண் இடணும் அப்படின்னு தானே சொல்லியிருக்கு. அதனால அவர்களும் மண்ணு தான் இடுவாங்க. இது விசேஷ விதி அப்படின்னு ஹோம சமயத்துல அது அர்ச்சகர்கள் மாத்திரம். நாம போய் எங்களுக்கும் கொஞ்சம் சாம்பல் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி இடக்கூடாது. அவளுக்கு மாத்திரம் சொல்லியிருக்கக்கூடியது. நமக்கு எப்பவுமே திருமண் தான் இருக்கணும், வேற எடுக்க கூடாது அப்படின்னு ஒரு ரகசியத்தையும் சுவாமி தேசியன் அங்கே சாதிக்கிறார். அதனால அப்படியும் அர்த்தம் சொல்லலாம், நீரிசை இடக்காணில் அப்படின்னு. எப்படி ஆனாலும் இப்ப அழகான விஷயம் கிடைக்கிறது. இதுல எம்பெருமானுடைய அடியார்கள், திருமால் அடியார்கள் பொடி இடுவார்கள், அது செவ்வே இடுவார்கள். செவ்வேனா ஊர்தமாக கீழிருந்து மேல் நோக்கி இடக்கூடியவர்கள் விஷ்ணு பக்தர்கள் அப்படிங்கிறதாக இங்க அழகா தெரியுது. அப்ப தேரியும் தேராதும் மாயோன் திறத்தனே இத்திருவே அப்படிங்கிறதாக இவருடைய நிலைமையை எம்பெருமான் இவளை படுத்தின பாட்டை, அதனால் இவள் பிச்சேரி மயங்கி நின்றதை இங்கே எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நம்ம தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகங்களை பார்க்கும்போது எந்தெந்த விஷயத்தை இங்கே அவர் சொல்லுகிறாரோ, ஆழ்வார் குறிப்பிடுகிறாரோ, அதையெல்லாம் ஒன்று ஒன்றாக தொகுத்து இந்த திரவியத்தை இப்படி பார்க்க, இந்த திரவியத்தை இப்படி பார்க்கறான்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம். பூம்யாத்யைஹி சாகராத்யைஹி ஜலன சசிமுகைஹி வஸ்துபிர் வர்த்த பூர்வைஹி கண்ணுகுட்டி முதலான வஸ்துக்களை எல்லாம் பார்த்தா கூட எம்பெருமானுடைய நினைவு வந்து கஷ்டப்படுறாள் அப்படின்னு இந்த பாசுரத்திலே நாம் அஞ்சாவது பாசத்திலே பாசுரத்தை பார்த்தோம். கோமலவான் கன்றை புல்கி கோவிந்தன் மெய்த்தன என்னும் வத்சபூர்வைகி கண்ணுக்குட்டி முதலானதுன்னு சொல்லிருக்க. அதனால கண்ணுக்குட்டி சர்ப்பம் முதலானது அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்துக்கணும். நிருத்தி நர்த்தனம் ஆடுறவாளை பார்த்தா குத்தர் குடம் எடுத்தாடில் கோவிந்தனாம் என்ன ஓடும். நிருத்தி மாத்திரம் இல்ல, இன்னும் தன்னுடைய பலவிதமான குழல் ஓசையினாலும் வெண்ணையினாலும் தன்னுடைய வஸ்துக்கள் எம்பெருமானுடைய வஸ்துக்கள் இதெல்லாம் காட்டி பிச்சேர பண்ணுபவன் அர்த்தம். லோகாதிபிஹி மாத்திரமில்ல, அடுத்த பாசத்துல பார்க்கும்போது வேற எதுவும் வேண்டாம், பொதுவா லோகம். ஏன்னா எல்லா உலகமும் கண்ணன் படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஏரிய சித்து நூல். அதனால பொதுவாக லோகத்தை பார்த்தாலோ லோகாதிபிகின்னு ஆதிபதம் இருக்கு. அதனால விசேஷமாக திருமண் காப்பினை பார்த்தாலோ இல்ல துளசி மாலையை பார்த்தாலோ எம்பெருமானுடைய நினைவு வரும், அவனுடைய இது அவனுடைய இது என்பதாக சொல்கிறார். ஒன்னு ஒன்றிலும் சுவாமி வந்து ஒரு வஸ்துவை சொல்லி ஆதிபதம் போடுற, முதலானது முதலானது. பூமி ஆத்யைஹி சாகர் ஆத்யைஹி முதல் பசுன்னு சொல்லும்போது பூமி முதலானது, மண்ணை இருந்து துராய் வாமனன் மண் இது வண்ணும், அப்புறம் விண்ணை அப்படி மண் விண்ணை எல்லாத்தையும் சொல்லுகிறார் இல்லையோ. சுவாமி தேசியன் சுருக்குமா தான் சொல்லணும், ஒரு ஸ்லோகத்துல சொல்லிடுறான். பூமி முதலானது முதல் பாசுரத்திலே, ரெண்டாம் பாசுரத்திலே சாகராத்யைஹி கடல் முதலானது, ஜலன சசி முகேஹி அக்னி சந்திரன் முதலானது, மூணு நாலு பாசுரம். அப்போ எல்லாத்திலையும் முதலானது முதலானதுன்னு போறதுபி வத்ச பூர்வைஹி கடுகுட்டி முதலானது, பிரித்யத்பிஹி ஸ்வைச்ச லோகாதிபிஹி லோகம் முதலானது, இப்படி ஒண்ணுமே அது போடுற அப்படின்னால அந்த பாசுரத்தை இருக்க மொத்தத்தையுமே அவர் திருவுள்ளத்தில் வச்சிருக்காரு. எல்லா வஸ்துவையுமே முதல்ல ஒண்ணு மாத்திரம் சொல்லிட்டு முதலானது அப்படின்னு அந்த பாசுரத்தை நமக்கு ஞாபகம் இருக்கிற. அதாவது பெரியவாள் இதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது இந்த திருவிழா தாற்பயத்தான் அவளுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது ஆழ்வார் பாட்டு எங்க இருக்கு, அதுக்கு சாமி எங்க சாதிக்கிறார், அதையும் சேர்த்து சேர்த்து வியாக்கியானம் பண்ணுவான். இவங்க இந்த பதம் இங்க இருக்கு, இதுக்கான ஆழ்வார் பாட்டு என்ன இருக்கு பாருங்க அப்படின்னு சேர்த்து வியாக்கியானம் பண்ணுவான். அந்த மாதிரியாக இங்க பார்த்தோம்னா, ஏன் ஸ்லோகத்துல ஏன் பாசுரத்துல மூணு நாள் இருக்கும்போது ஸ்லோகத்துல ஒண்ணு மாத்திரம் சொல்றாருன்னா, முக்கியமான ஒண்ணு சொல்லிட்டு ஆதி அப்படிங்கிற உதாரணம் நித்திய வியாக்கியானம் பண்ற பாருங்க சாக்ஷா சுவாமி, கூத்தர் குடமெடுத்தாதில் இத்தியாதி குட கூத்தாடுகிற கோபாலர்களாலும் குடலோசையாலும் இடைச்சிகள் கையில் நவனை தத்தாலும் எல்லாத்தாலையும் கண்ணன் வந்து வியாமோகத்தை கொடுக்கிறான், வியோகத்தில் கட்டப்படுத்துறான் அப்படின்னு. அப்புறம் சுகுமாரங்களான வத்சங்களாலும் சர்ப்பத்தாலும் அப்படின்னு, ஏன்னா ஆதிபதம் இருக்க அப்படின்னாலும் எல்லாத்தையும் எடுத்துக்கான். அப்படி எம்பெருமானுடைய இந்த ஆச்சரியமான குணத்தை நம்மாழ்வார் வந்து செய்வார். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.